ஏன் பச்சை மனம் பிச்சுக்குச்சே எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லித்தாரேன், கத்துக்கடா நீயும். ரகுவரன் கொஞ்சம் பெப்பியான ட்ராக்காக இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு பாய்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. என்னடே ஒப்பாரி கூட குத்து பாட்டில் தான் வைக்கணுமாடா. வெல் யூ நோ த ரீச் இஸ் பெட்டர். ஓ மை கா சர்ரா. உச்சத்தில் கத்துறனே நானும், சுதி இன்னும் கொஞ்சம் வேணும். கத்தியில நிக்கிறனே நானும், அட கல்யாணம் தான் கத்தி கிட்டா போயிடுமே மானோ. என் வாழ்க்கையை தான் காணோம் இப்ப வந்துருச்சு ஞானோ. என் பச்சை மனம் பிச்சு கிச்சு எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லி தரேன், கத்து கடா நீயும். கல்யாணம் இஸ் எ டேஞ்சர் டா மாமா, டேமேஜ் நீயும் ஏத்துக்க காமா. கொண்டாட்டி வந்தா லைஃபே ஒரு கோமா, சந்தோஷம் எல்லாம் இடும் ட்ரீமா. செஞ்சும் போதவில்லை, என்ன வேணும் ஒன்னும் புரியவில்லை. தப்பு தண்டா செய்யவில்லை, சத்தியமானா நல்ல புள்ள. கண்ணீர் சிந்தாத ஒண்ண செஞ்சாலும் சத்துல கத்துறனே நானு, சுதி இன்னும் கொஞ்சம் வேணும். கத்தியில நிக்கிறனே நானு, அட கல்யாணம் தான் கட்டி கிட்டா போயிருமே மானம். என் வாழ்க்கையத்தான் காணோம் இப்ப வந்துருச்சு ஞானம். என் பச்சை மனம் பிச்சு கிச்சு எப்போ இது ஆறும். நான் பட்டதெல்லாம் சொல்லி தரேன், கத்துக்கடா நீயும். கல்யாணம் இஸ் எ டேஞ்சர் டா மாமா, டேமேஜ் நீயும் ஏத்துக்கோ காமா. கொண்டாட்டி வந்தா லைஃபே ஒரு கோமா, சந்தோஷம் எல்லாம் இடும் ட்ரீமா. கொண்டாட்டி மூஞ்சிய பார்த்தாலே ஸ்கேரி, ட்ராஜடியா.